கிடையாதே. கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் வந்தே துன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைநொடி மின்னல் போலே சென்றாயே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. மேல் தாங்கிய நேரம் கொஞ்சம் ஆனால் பொற்காலம், உன் அருகாமை அதை நான் இழந்தாலும், சேர்ந்தே வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியின் நினைவே சந்தோஷம். கடல் மூழ்கிய தீவுகளை கண் பார்வைகள் அறிவதில்லை, அதுபோலே உன்னில் மூழ்கிவிட்டேன். உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. உன்கோள் சாய்ந்து அடிமான் நின்ற மரம் நிழலை எல்லாம் சுருட்டிக் கொண்டு நெருப்பாய் இருக்கிறதே. நிழலம் விடும் என் தனிமை, உடலம் விடும் உன் பிரிவை, உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே. உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே.